ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சிரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவர்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நம. ஜகஜ்ஜன ரக்ஷண அப்படின்றதான போன ஸ்லோகத்தில் எம்பெருமான் பாதுகைய சாத்திக்கிறதுக்கு முன்னால எப்போதும் தன்னுடைய திருவடிய சோதனம் பண்ணிண்டு, அதாவது தன்னுடைய கால அலம்பிண்டு தான் பாதுகைய சாத்திப்பாராம். ஏன்னா அந்த திருவடியை காட்டிலும் பாதுக பவித்திரமா இருக்கிறதுனால அப்படின்னு சாய்ச்சார். அடுத்தது இந்த 31வது ஸ்லோகத்தில் யதத்வரபுஜாம் சிரப்பதயுகம் சரங்கேசிது திருடம் கடயிதும் க்ஷமம் பவதி சேஷசேஷித்வத சிரஸ்தமிதமஸ்து மே துரித சிந்து முஷ்டிந்தயம் கதத்வ விஹதி க்ஷமம் கிமபி தத்பதத்ரத்வயம் அப்படின்னு சாயிக்கிறார். அதாவது எது எந்த ஒரு பாதுகையினுடைய இரட்டையானது, அதாவது எம்பெருமானுடைய வலது மற்றும் இடது இந்த இரண்டு பாதுகைகளானது அத்வரயுஜாம் அத்வரபுஜாம்ங்கிறதுனால தேவதைகளுடைய சிரஹா அவர்களுடைய தலையையும் ரங்கேஷிதுஹு எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுடைய பதயுகம் ச அந்த இரட்டை திருவடிகளையும் சேஷசேஷித்வதஹா அது ஒரு சேஷனானவன் சேஷியை பெருமைப்படுத்துவது போலே பெருமைப்படுத்துகிறது. திருடம் அது கெட்டியா கடையிதும் அத சேர்த்து வச்சுக்கிறதுக்கு க்ஷமம் ரொம்ப ஏற்றதான தகுந்ததான பவதி ஆரதோ அப்படி துரிதா சிந்து இந்த பாபமாகிற மகாசமுத்திரத்தை முஷ்டி தயம் ஒரு கை முஷ்டியிலே அதாவது ஒரு கைப்பிடியிலே அடக்குகிறதாயும் அப்படின்னா அந்த பாபங்களை சமுத்திரம் மாதிரி இருக்கிற பாபங்களை நாசம் பண்றதாயும் கதத்துவ கெட்ட வழியிலே போறவத விகதி அதை முழுமையாக போக்கடிப்பதற்கு க்ஷமம் தகுந்தவாகும் கிமபி இது இப்படித்தான் சொல்ல முடியாததான பெருமையோட இருக்கிறதான தது அந்த பதத்ரத்வயம் அந்த எம்பெருமானுடைய திருவடியே காப்பாற்றுகின்றதான அந்த பாதுகளுடைய இரட்டையானது மே அடியேனுக்கு சிரஸ்திரம் இதம் அது தலைப்பாருக்கு தலைப்பாகையாக இருக்கு அடியேனு அஸ்து அது இருக்க வேணுங்கிறதான பிரார்த்தனை. யாகங்களிலே ஹவிச வாங்கி சாப்பிடுவா தேவர்கள், அதனாலதான் அவளுக்கு அத்வர புக்குன்னு பேரு. அவ வந்து ரங்கநாதனுடைய திருவடிகளை சேவிக்கிறாளாம். அப்போ பாதுகையானது அந்த தேவர்களையும் அந்த எம்பெருமானுடைய பாதத்தையும் அதாவது தேவருடைய தலையையும் அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதத்தையும் சேர்த்து வைக்கிறதான். அப்படி சேர்த்து வைக்கும்போது அவ மனசுல ஒன்னு தோணும்படியா பாதுகைகள் உணர்த்துகின்றன. எதை உணர்த்துகின்றனன்னா, ஏ தேவர்களே, எம்பெருமான் சேஷி, நீங்கள் அவனுக்கு சேஷபூதர்கள், இதுதான் உண்மையான நிலை, இதுதான் உங்களுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் இடையிலே இருப்பதான சம்பந்தம் உறவு, இதுதான் சேஷசேஷி பாவ சம்பந்தம்தான் உங்களுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிறதானது. இந்த பாதுகையானது தேவர்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான உபகாரத்தை பண்றதாம். அது உபகாரத்தை பண்றதோட மட்டுமில்லை, இந்த பாதுகை எப்படி தேவர்களையும் அந்த எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடியையும் சேர்த்து வைக்கிறதோ அந்த மாதிரி இந்த பாதுகை எப்போதும் அடியன் தலைய பெருமாளோட திருவடியோடே சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஏன் ஆசைப்படுறேன்னா, அடியனுடைய பாபம் இருக்கே அது எண்ணிக்கையற்றதான, எத்தனை அனுபவிச்சு கழிச்சாலும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த பாபம் பண்ணியிருக்கிறது அடியேன், அதை அழிக்கவே முடியாது, அதை கழிக்கவே முடியாது, அவ்வளவு ஏராளமா பெரிய சமுத்திரம் போல இருக்கு. ஆனா இந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடியோட அடியனுடைய சிரச தலையை சேர்த்து வச்சுதுன்னா அடியனுடைய பாபம் எத்தனையோ சமுத்திரம் சேர்ந்தா கூட முடியாதுங்கிறதான, அவ்வளவு பெருசா இருக்கிறதான அந்த பாபம் எல்லாம் ஒரு கைமுஷ்டி மாதிரி இருந்து அதை அடிச்சு துவம்சம் பண்ணி இல்லேன்னு ஆற்றிடும். அது மட்டுமா, இப்போ நம் இந்த பாபங்களையாம்லாம் போக்குறவா யாரு, ஆச்சாரியாதான், அவர்கள்தான் பாதுகை. இந்த நம்ம பாபம் போனோம்னா என்ன பண்ணணும், ஆச்சாரியாளுடைய தனியன அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிண்டு நம் பாபத்தை நாம் போக்கிக் கொள்ள வேணும். அதனாலே இந்த 31வது ஜதத்வர புஜாம் சிரஹா பதயுகம் சரங்கே சுதுகூங்கிறதான ஸ்லோகத்தினால ஆச்சாரிய ஸ்மரணையானது மிக விசதமாக காட்டப்படுகிறது. அது மட்டுமில்ல, இப்போ நாம திரும்பவும் பாபம் பண்ணாதிருக்கணுமே, இந்த பாதுகை என்ன பண்ணுமா, மறுபடியும் நாம் பாபம் பக்கம் போகாதபடி தடுத்தும் விடுமா. அது கிமபி ததுன்னர், அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு அசாதாரணமான மகோபகாரத்தை இந்த பாதுகைகள் பண்றதுன்னா அந்த பாதினுடைய மகிமைகள் தான் என்னன்னு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே சாதிச்சிருக்கார். சரி, இந்த பாதிகள் எப்போதும் தன் தலையிலே இருக்க வேணும்னு எதுக்காக பிரார்த்திக்கிறார்னா, கதத்வஹாங்கிறது கெட்ட மார்க்கத்தை சொல்லும், அது கொடிய பாபமான இது, அதுக்கு நம்மள நாசம் பண்ற சக்தி அந்த பாபத்துக்கு இருக்கு. அதனால அது நமக்கு அந்த பாபங்களெல்லாம் நமக்கு ஒட்டாமல் இருப்பதற்காக அந்த பாதுகைகள் நம் தலைமையில் எப்போதும் இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சு அமையிறது இந்த ஸ்லோகம். இப்போ நாம நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்றோம், ஆராதனம் முடிவில் என்ன பண்றோம், இந்த சிரசை கொண்டு போய் பெருமாளுடைய திருவடியில நாம வச்சு சேவிக்கிறோம் இல்லையா, கடைசியில் அபராத க்ஷமாபணம்னு. அப்போ என்ன பண்றோம், நம்மளுடைய சிரசு அந்த பெருமாள் திருவடியிலே போய் படும்படியாக பண்ணிட்டு சேவிக்கிறோம். அப்போ சில ஸ்லோகங்களை அபராத க்ஷமாபணமா சொல்றோமோனோ, அஜ்ஞாத் அதவா ஜ்ஞானாத் அசுபம் யன்மயா கிருதம் க்ஷந்தும் அர்ஹசி தத் சர்வம் பூர்ணம் ஏவஸ்து ப்ரீதோ பவ ஜனார்தன உபசார அபதேசேன க்ருதான் அஹர் அஹர் மயா அபசாராணி மான் சர்வான் கமஸ்வ புருஷோத்தமானுதான. அஜ்ஞானத்தாலேயோ இல்ல தெரிந்தோ எத்தனையோ அசுபங்களை அடியேன் பண்றேன், அதெல்லாத்தையும் எம்பெருமானே நீ போக்க வேணும் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித அந்த பாதுகையில தானே நம்ம தலைப்படுறது. அதனால சந்துமஸ் அருகசி தத்தர்வம் நீங்க சொல்றதுனால அந்த பாதுகைகளையே நாம் சம்போதனம் பண்ணி அடியனுடைய அந்த சகல அபசாரங்களையும் போக்கிவிடும்படியாக பிரார்த்திக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஏதோ எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணும் போது உபசாரம் நினைச்சுட்டு எத்தனையோ அபசாரத்தை பண்றோம், அப்படி பண்றதெல்லாம் அபசாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வ, அது அந்த எம்பெருமான் புருஷோத்தமன் இருக்கானே அவன் அதை எல்லாம் க்ஷமிக்கும்படியாக மன்னிக்கும்படியாக பாதுகையே நீ பண்ண வேணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முழுமையான அர்த்தம்னு விரிவா விசாரிச்சிருக்கா. அதுக்கு அடுத்தது சமுக்ஷி பதிச்சேதசி ஸ்திர நிவேசிதா தாவகி முகுந்தமணி பாதுகே முகருபாசனா வாசனா உதர்க்க பரிகர்கசானு பரிபர்வணா கர்வித்தான் அனர்த்த கர்பிதான் அமர சம்பளி விப்ரமாது. அதாவது இந்த பெரு முகுந்த ஹே எம்பெருமானுடையதான பாதுகைகளே, எம்பெருமானுடைய மணி பாதுகே பாதுகைகளே, சேதசி மனசில ஸ்திரஹா நிலையாக நிவேசிதா வச்சுருக்கிறதான முகுகு அடிக்கடி தாவகி இந்த பாதுகை விஷயமான உபாசனா அந்த தியானத்தினாலே வாசனா அந்த பழக்கமானது உதர்க்க அதனாலே வரப்போகிற பலத்தினாலே பரிகர்கஷான்னு அது ரொம்ப பொறுக்க முடியாததால் இருந்தாலும் அபரிபர்வனா மேல் படிகளாலே கர்வித்தான்னு அத ரொம்ப தாழ்மையா பண்ணி விடுத்து அதனால அனர்த்தசத கர்ப்பிதான்னு அநேக உபத்திரவங்களை எல்லாம் தன் உள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறதான அமர சம்பளி அப்சரசுகளனுடையதான விப்ரமானு அந்த விலாசங்களை விளையாட்டுகளை சமுட்சிபதி அடியோட நாம ஒத்துறோம் நினைக்காதபடி இந்த பாதுகையானது பண்ணிடுறது. அதாவது இந்த பாதுகை என்ன பண்றதா, யாராவது ஒருத்தர் அதை வணங்கி உபாசித்து யார் வராளோ அவளுக்கு கெட்ட நினைவே கெட்ட சிந்தனையே பாபம் பக்கம் போறதான மனசே வராதாம், கெட்ட விஷயங்களிலே ஈடுபாடு ஏற்படாது. இது போன்றதான லாபம் நிறைய இந்த பாதுகையினாலே ஏற்படுறது. யாருக்கு, யார் பாதுகா உபாசனம் பண்றாளோ அவளுக்குன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ஏ பாதுகையே, உன்னை தியானிச்சு உன்னை தொழுது உன்னிடத்திலே ஈடுபட்டு உன்னை வணங்கி இத மாதிரிதான புண்ணியம் பண்ணவர்களை நன்னா தெரிஞ்சுப்பா. என்னன்னு கேட்டா, சாதாரணமா ஒரு நல்ல கர்மாவை பண்ணா சொர்க்கம் போய், அதாவது புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தினால சொர்க்கம் போய் சுகத்தை அனுபவிப்போம். அங்கே சிறகாலம் ஊர்வசி போன்றோடன் சேர்ந்து கழித்திருப்போம். அது எத்தனை காலம்னா, ஷனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ திரும்பி இங்க வந்து பிறந்துதான் ஆகணும், திருப்பி படாது பட்டுதான் ஆகணும். அப்போ அந்த சுகத்துக்கு அப்புறம் ஒரு மகத்தான கஷ்டம் வருமே, அது இருக்கே, அதை நம்மளால போக்கிக்க முடியாதே. சரி, அதெல்லாம் எப்படி போக்கிக்கிறது, இதிலிருந்து மீள்வது எப்படி அப்படின்னு ஏதாவது இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பிரமாணம் என்னத்தை சொல்றதுன்னா, ஏ தேவை நிறையாஸ்தாத் ஸ்தானஸ்ய பரமாத்மனஹா. இந்த ஸ்வர்காதி சுக அனுபவாதிகள் இருக்கே, இது நரகமா, இத நரகம்னு தெரிஞ்சுக்கோ, அத அப்படி உன் மனசுல நினைவு வச்சுக்கோ. பெருமாளுடைய பரமபதம்ங்கிறதான ஸ்ரீவைகுண்டம் இருக்கே, அது ஒரு அனுபவிக்க அனுபவிக்க திளைக்காததான திகட்டாததான ஒரு பேரின்பத்தை கொடுப்பது. அதனாலதான் அதை பேரின்ப வீடுன்னே சாஸ்திரம் சொல்றது. அத ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை இங்கே நாம இந்த சொர்க்க அனுபவத்தோட ஒப்பிட்டு பார்த்தா, இந்த சொர்க்க அனுபவம்ங்கிறது ஒரு நரகமா தெரியறது. தேவலோகம் சொர்க்கம் இருக்கே, அதுல தேவமார்களுடைய அந்த சந்தோஷத்தை நுகர்கின்ற காலத்தில, ஐயோ இன்னும் ரெண்டு நாள் தானே, இன்னும் ஒரு நாள் தானே முடிய போறதே, கீழே விழுந்துருவோமே, பூலோகத்துல போய் திருப்பி பிறக்க போறோமே அப்படின்றதான மனசுல ஒரு பீதி பெரும் பயம் பிடிச்சுக்கும். அது அப்படி அந்த பயம் பிறக்கிற அந்த க்ஷணத்துல நாமெல்லாம் பயந்து நடுங்குவோம். அதுக்கு என்ன மாத்து இருக்கு? சரி, இந்த மாதிரி திரும்பி போய் நாம அந்த பூலோகத்துல இடும்ப குழியில விழுந்து பிறக்கப்படாது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சொர்க்கே பிபாத பீதஸ்யோர் நாஸ்தி நிர்வத்தின்னு சொல்றது. அதாவது ஒருத்தனுக்கு இதை நினைச்சு பார்த்தான்னா கவலை தான் மனசுல மிஞ்சும். எப்படி அப்படின்னா, அதுக்கு உதாரணம் காட்டுறார். ஒருத்தன் நிறைய கையில பணத்தை எடுத்துட்டு வெளியூர்ல போய் இஷ்டம் போல காசு, ஒரு பெரிய பட்டணத்துல போய் எல்லா விதமான கேளிக்கைகள், நல்ல அங்க அவனுக்கு ஒரு ஏசி ரூம், நல்ல பெரிய சூட், அதுல அவனுக்கே அதுக்கே நிறைய பணம் செலவிடுகிறது. அதுக்கப்புறம் சாப்பாடு முதலானவர்கள், சந்தோஷமா கொஞ்ச காலம் தள்ளுறான். இப்போ நான் ஊரெல்லாம் சுத்துறான், நிறைய கார்ல கேப் எங்கேஜ் பண்ணிட்டு நிறைய ஊரெல்லாம் சுத்துறான், வேடிக்கைகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் போறான், எல்லா கேளிகளும் அனுபவிக்கிறான். அது எல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு காசு கொஞ்சம் கொஞ்சமா தீந்துன்னு கடைசியில் இல்லாத போடுமே, அப்போ அப்பா போறாப்பா, இப்ப இந்த இவ்வளவு காசு இருக்கு, இந்த காசு இருந்தாதான் ஊருக்கு போறதுக்கு இவ்வளவு டிக்கெட்டு ஆகும், அதனால போறோம்னு ஊருக்கு திரும்பி போடணும்னு நினைக்கிறானோ, அதே மாதிரி திரும்பி வரானோ, அந்த மாதிரி தான் சொர்க்கம் போறவனுக்குமா. இத நாம நன்னா புரிஞ்சுக்கணும். நிறைய கையில காசு எடுத்துட்டு வெளியூர்ல போய் நன்னா கண்டபடி சுத்தி சாப்பிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கையில காசெல்லாம் போயிடுறதோ, அந்த மாதிரி பண்ண புண்ணியத்தை நாம சொர்க்கத்துல அனுபவிச்சு கழிச்சு போடுறோம். அது முடிஞ்ச உடனே என்ன பண்றோம்? திருப்பி யதாஸ்தானம், நம்மளுடைய இடமான அந்த பூலோகத்துக்கு தானே திரும்பி வரும். இத்தனை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதாவது அனுபவம் கொஞ்சம் கிடைச்சாலும் எதிர்காலத்தில என்ன பலன் நமக்கு கிடைக்க போறது, அது பூலோகத்துல சொர்க்கம் விட்டு பூலோகத்துக்கு வந்தா பொறுக்க முடியாதான கஷ்டம்தானே இருக்கு. அது ஆயிரம் ஆயிரம் அனர்த்தங்கள் என்ன நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும், பயம். அது நமக்கு அதை நினைச்சாலே கொள்ள நடுங்கிறது. அதனால இந்த இந்த நினைவு வந்தா இந்த சொர்க்காதி சுகங்கள் ரொம்ப அல்பம்னும், அது மேல ஒரு நிரந்தரமான வெறுப்பும் ஒருத்தனுக்கு கட்டாயம் ஏற்படும். அதோட மட்டுமல்ல, இந்த மோக்ஷான மோக்ஷத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கே எம்பெருமான் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்திலே பண்றதற்கே அதுதான் உண்மையான சுகம்னு மனசுங்க தோணுமா? இதெல்லாம் ஒண்ணுமில்லை, இந்த சொர்க்கத்துல நாம் அனுபவிக்கிறதெல்லாம் துச்சம்னு நினைச்சு அது மேல ஒரு நிர்வேதம், ஒரு வெறுப்பு பிறக்குமா? அப்போ இந்த சொர்க்கபோகங்கிறது எண்ணற்றதான கேட்டை நமக்கு தருவதுன்னு நமக்கு தோணுமா? சரி, இது யாருக்கு இந்த மாதிரி சொர்க்கமே நரகமா தோணும்னா, முகுந்தனுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற அந்த மோக்ஷம் தருகிற பெருமாளுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற மணி பாதுகிரிகளை யாரொத்தன் உபாசனம் பண்றானோ அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நினைவு ஏற்படும். இப்போ சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? நாம எதுக்காக நமக்கு சரீரம் வந்தது அப்படின்னு பார்த்தா, அவித்யா, கர்மா, வாசனை, ருச்சி, அதனடியாக வந்ததான இந்த பிரகிருதி சம்பந்தம். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ இந்த அல்ப சுகத்துக்கு நாம ஆசைப்படப்படாது, அதில நாம ஈடுபாடு கொள்ளக்கூடாது, உறுதியான மனசு வேணும், நாம பாதிரிகளை எப்போதும் உபாசனம் பண்ணணும், தினமும் ஷட்டாரிய தன்னுடைய திரசில ஏழை பண்ணிக்கணும், இதெல்லாம் சொர்க்காதிகளிலே கிடைக்கிற அல்ப சுகம் பற்றியதான எண்ணத்தை நம்ம மனசிலேந்து அடியோட கெல்லி பேத்து எடுத்து அப்புறப்படுத்தி என்ன பண்ணும்? சொர்க்கம்தான் நரகம், அது ஒரு இது, அதனால அதுக்கு ஆசைப்படப்படாது அப்படின்றதான ஒரு திருடமான மனோபாவத்தை நாம எப்பெல்லாம் அடிக்கடி நாம பாதுகைய சில சிலர் அந்த பற்ற சாதிக்க நாம வாங்கிக்கிறோமே, அப்பெல்லாம் அந்த மாதிரியான எண்ணம் மேலோங்கி மேலோங்கி அந்த சொர்க்கத்தையே நரகமாக நாம பார்க்கும்படியான ஒரு ஸ்திதி நமக்கு ஏற்படும்னு சொல்லி இந்த 32வது ஸ்லோகத்தை தலக்கற்றார் நம் சுவாமி தேசிகன். சொர்க்காதிகள் நரகத்தை காட்டிலும் ரொம்ப கொடுமையானது, அது வைகுண்ட பிராப்திய மனசால் நினைச்சு பார்க்கும் போது. அதனால ஷடாரியே, நித்தியம் தன் சிரசிலே எவன் ஒருவன் தரித்துக் கொள்கிறானோ அத பற்ற சாதிக்க தான் பெற்றுக்கொள்கிறானோ அப்படிப்பட்டவனுடைய அந்த எண்ணம் ஸ்ரீவைகுண்டத்தை நோக்கியே இருக்கும் என்பதை முந்தைய ஸ்லோகத்திலே சாதித்த நம் சுவாமி தேசிகன் அடுத்த 33வது ஸ்லோகத்திலே அதி அற்புதமாக விகாஹந்தேரங்கிபதிபதத்ராயிணி சகத்வகந்தர்விஹித குஜேல வியதிகராஹ மதுத்தாம ஸ்தம்பேரமகரட நிர்யன் மதுஜரி பரிவாக பிரேங்கத் பிரமரமுகராமங்கணபுவம். ரொம்ப அத்தியற்புதமா சாதிக்கிறார். எம்பெருமானுடைய பாதுகைய யார் ஒருத்தர் தன் தலையிலே வகிக்கின்றாரோ ோ அவருக்கு இந்த லோகத்தில் என்னைக்கும் தாரித்யோங்கிறதே இருக்காது, ஏழ்மை இருக்காது. இன்னூத்தர்கிட்ட போய் கையேந்திரதான ஒரு நிலைமாவாளுக்கு எந்த காலத்திலையும் ஏற்படலாம். உபாசனம் பண்றவாளுக்கு அதை ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் சுவாமி தேசிகன். யாருடைய பாதுகைய? சர்வலோக சக்கரவர்த்தியான ஸ்ரீ ரங்கப்பிரபுவிற்கான அந்த ரங்கராஜாவினுடைய திருவடிகளை தாங்கி அவற்றை பாதுகாக்கும் ஹே பாதுகைகளே, உன்னை எவனொருவன் தன் சிறமேல் கொள்கிறானோ அவனுக்கு ஏழ்மை என்பதோ பிறரிடம் கையேந்தும் நிலையோ தாரித்ரியமோ ஒரு காலும் ஏற்படாதுன்னு ரொம்ப உறுதிபட இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒன்ன, ஹே பாதுகையே, ஒரே ஒரு தடவை தலையில நாம தாங்கிண்டா போறோம். அது என்ன ஒரு தடவை போறோம்னு சொல்றேன்? தினமும் போறோம், காத்தால போறோம், சாயங்காலம் போறோம், பெருமாள் சேவிக்கிறோம், மறுநாள் போறோம், அதுக்கு மறுநாள் போறோம், உற்சவாதிகள்ல பாராயணத்துல போறோம், அப்போ கோஷ்டியில் சாதிக்கும் போதும் நாம பாதுகைய பற்ற சாதிக்க நாம சிரமேற்கொள்றோமே, அப்போ ஒரு தரம் போருமா? நான் ஒரே தரம் போறோம். சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மிக்கு ஆசத்தேன்னு எந்த எம்பெருமான ஆராதகனா ராமன் ஆராதிச்சானோ அந்த ரங்கநாதனையே தாங்கிற பாதுகை இல்லையா இது? அவன் சொன்னதான சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஆச்சத்தேங்கிறது ஒரு காலே சரணமடைன்னு சொன்ன அந்த இது இந்த பாதுகைக்கும் நல்ல பரிபூர்ணமா ஒத்து போகுமே. அதனால பாதுகா தாரணமும் ஒரே ஒரு தரம் பண்ணிகின்றாலே அது நமக்கு கட்டாயம் சகல சௌபாகியங்களையும் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே குசேல விற்பாந்தத்தை மேற்கோளா காட்டுறார் நம் சுவாமி தேசிகன். குசேலர் யாரு? ஒரு ஏழ பிராமணன், கிருஷ்ணனோட பால்ய இதுல பழகினவர். அவர் தாரித்ரியத்தினுடைய உச்சகட்டத்தில இருந்து வேஷ்டி இன்னும கிழியறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு கிழிஞ்ச வேஷ்டி, அழுக்கோ அவ்வளவு அழுக்கான வேஷ்டி. அது கிழிசல் வெள்ள தராம தெரியாம அதை உடுத்திக்கிறதே பெரிய கலை. அப்படி எப்படியோ அதை உடுத்திண்டு எங்கேயோ அவ ஆம்படைய வாங்கி கொடுத்த அந்த அவுல மட்டமான அவுல் அத்த அதை முடிச்சு போட்டு கட்டிக்கிண்டு சரி கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வருவோம், தனக்கு ஆம்படையா துணப்பி அனுச்ச போய் அவனை கேட்டு நம்ம தரித்திரம்லாம் போனோம், அவன மகாராஜாவான் அங்கே துவாரகாபட்டினத்துல நீர் உமக்கு பால்ய சிநேகிதம் தானே போங்கோ போய் அவங்ககிட்டேருந்து காசு பணம் நிறைய வாங்கிட்டு வாங்குவோன்னு அனுப்புறா. இவருக்கோ அதுல போய் கிருஷ்ணன்கிட்ட போய் நாம நம்மளுடைய தரித்திரத்தை பற்றி கேட்கறதான்னு மனசு கூசறது. அதனால பேசாத சரி இந்த ஒரு சான்ஸால நம்ம கிருஷ்ணனை திரும்பவும் பார்க்கக்கூடியதான ஒரு நிலை நமக்கு ஏற்படுறது, அது மனசுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு போறார். போகும்போது நீ சும்மா வந்திருக்க மாட்டியே என்ன கொண்டுந்தே எனக்குன்னு அந்த மடியில இருக்கிற முடிச்ச பார்த்து இது பண்றான். அவுலா அவனே புடுங்கி அத ஒரு வாய் சாப்பிடுறான், பக்கத்துல ருக்மிணி தேவி இருக்கா, ரெண்டாவது வாய் சாப்பிடறதுக்கு போறான். போகும்போது கையை பிடிச்சுக்கிறான், ஏன்னா இந்த சகுதேவன்னு ஒரு தரம் எம்பெருமான் ஒரு தரம் சாட்டத்துக்கே குசேலருக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுத்துட்டான். அவனை இந்த லோகத்திலே அவனை காட்டிலும் பணக்காரனே எவனும் இருக்க முடியாது அந்த மாதிரி மாத்தி போட்டான். அப்படி இருக்கும்போது இன்னொரு தரம் சாட்டா என்ன ஆகும், மோட்சத்தையும் கொடுத்துருவான். அப்புறம் பாவம் அந்த புள்ள குட்டிகளோட அவ ஆம்படியா என்ன பாடுபடுவா, ஒரு பொண்ணுக்கு தானே இன்னொரு பொண்ணுனுடைய கஷ்டம் தெரியும். அதனால குசேலனுடைய ஆம்படியால ஒரு தரம் நினைச்சுட்டு மனசால அந்த கையை சட்டுன்னு பிடிச்சி விட்டாளாம், தட்டி விட்டாளாம் அந்த ரெண்டாவது குடி அவுல. அப்பவும் இவர் தான் கேட்க வந்தத லஜ்ஜையினால கேட்கவே இல்லை. அது எம்பெருமான்ட்ட நாம போய் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பாதுகைகளை சாதிச்சுண்டா அதுவே நமக்கு சகல பலன்களையும் கொடுக்கும். எப்படி கிருஷ்ணன் இந்த குசேலனுக்கு கொடுத்தானோ அப்படி. சரி இப்ப ஆம்படையாளுக்கு என்ன பதில் சொல்றது, கிருஷ்ணன்கிட்ட போனேன் பார்த்தேன்னு சொன்னா போருமா, நன்னா உபசரிச்சான் என்ன அப்படின்னு சொன்னா போருமா, என்ன வாழ்ந்தேன்னா வெறுங்கையோடனா வந்திருக்கேன் என்னத்தை போய் நான் ஆம்படையாள்கிட்ட சொல்றதுன்னு அப்படியே நடக்கால் நடப்பின்றது தள்ளாடி வரார். வந்தா தான் வீடு இருந்த இடம் தான் அதனால பெரிய மாளிகையா இருக்கு, அந்த பசங்கள்லாம் வாசல விளையாண்டிருக்கு, பார்த்தா எல்லாம் பட்டாடைகளை உடுத்திண்டு உடம்பு முழுக்க நகை, இப்படி தன் குழந்தைகளான்னு ஒரு சந்தேகம் வருது. திரும்பி பார்க்கிறார் அங்க சர்வாலங்கார பூஷிதையா எல்லா ஆபரணங்களையும் பூட்டிண்டு ஆம்படையா அங்க நிக்கிறார் குச்சேலனுடைய ஆம்படையா. ஆஹா கிருஷ்ணனை கேட்கலையே நினைச்சுட்டு வந்தோம், நாம கேட்காதையே அவன் எவ்வளவு பெரிய செல்வத்தை நமக்கு கொடுத்துட்டான் பத்தியான்னு அந்த கிருஷ்ணனை நினைச்சு அப்படியே நெக்குருகி போனாராம் குசேலன். அந்த மாதிரி இந்த அரண்மனையிலே மகாராஜா போல அப்புறம் வாழ்ந்தாருங்கிறது சரித்திரம். இப்படி அந்த குசேலரிடத்துல ஒரு யானை கூட்டமே இருக்குமா, ஒரு யானைக்கு சோறு போடுறதே பெரிய கஷ்டம் அதுக்கு. ஆனா அந்த மத்த ஜலத்தை பெருக்குகிறதான மதம் பெருகின்ற யானைகள் கூட்டம் கூட்டமா இருக்குமா, அது எண்ணிக்கைக்கே அடங்காதான். அதனுடைய கரட்ட நிறை நிறையத்துன்னு சொல்றதுனால அதனுடைய கன்னத்துல அந்த மத்த ஜலம் பெருகி வழியிறது, அது மத ஜல பரிவாகம்னார். அது மத கொழுப்பு ஒரு நீர் பெருக்கு, அது வண்டுகளுக்கெல்லாம் தேன் போல இருக்கான். அதனாலதான் பிரியங்கத் பிரமரன் சொன்னார்த்த அப்படியே மொச்சு பெருசா ரீங்காரம் பண்ணுமா. குசேலனுடைய அரண்மனையில ஒரு அங்கணத்துல பெரிய முத்தத்துல இந்த யானைகள் கூட்டம் நிற்கிறது. இது முன்ன இருந்த குசேலனுடைய நிலை என்ன, இப்போ அவன் இருக்கிறதான அந்த அரண்மனை போன்றதான வீட்டில அந்த அங்கணத்துல பெரிய முத்தத்துல இந்த யானை கூட்டம் நிக்கிறதுன்னா அவனுடைய செல்வ நிலையை எப்படி காட்டுறது பாருங்க. இது யாருக்கு கிடைக்கும்னா யாரு இந்த குசேலனை காட்டிலும் அது அவனுக்கு சமமாகவோ அல்லது அதை காட்டிலும் பெரியதான ஐஸ்வர்யமோ யாருக்கு கிடைக்கும்னா, யார் ஒருத்தன் பாதுகை உபாசனம் பண்றானோ அந்த பாதுகா உபாசனனுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுவும் ஒரே ஒருத்தரம் பண்ணா கூட போறோம், அவனுக்கு அவனுடைய ஜென்மத்திலேயே தாரித்திரியங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் ஆசை நாமப்படட்டா கூட பாதிரிகள் கண்டிப்பா இகலோக சௌகரியத்துக்காக அதை நமக்கு கண்டிப்பா கொடுக்கும். அந்த பாதுகா உபாசகன் இங்கே இகலோக வாழ்க்கையிலேயும் நிறைய பணங்காசோட சௌகரியங்களோட வாழ்வான். அவனுக்கு பாதுகா அனுகிரகத்தாலே மோக்ஷம் கண்டிப்பா கிடைக்கும் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலக்கற்றார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ஜிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.